மணி வணக்கம். பதிவை பார்த்தேன், அருமையாக இருக்குது. இருந்தாலும் அந்த நிலத்து பக்கம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மண் போடணும். அதாவது அந்த தண்டு அடி இருக்கு பாருங்கள், செடியோட தண்டு அடியிலேருந்து அந்த பக்கம் ஒரு சரிவாக காட்டணும் கொஞ்சம். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் செஞ்சுருக்கிறது எனக்கு புரியுது, நம்ம நண்பர்களுக்கும் புரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு குழி சதுரமாக குழியாகவே தானே தெரியுது அப்படிங்கிறது மாதிரி தெரியும். ஒரு பக்கம் சரிவாகவும் இந்த பக்கம் கரை இருக்கிற பக்கத்தில் தண்ணி இறங்கிறது மாதிரியும் அப்படி வந்து சரிவாக லேசாக சரிவாக காட்டணும். சரியா, அது வந்து அந்த தண்டை கடந்து அந்த பக்கமாக போய் தண்ணி குத்தல் மாதிரி காட்டணும். ரைட்டா, தண்டு அடியோட தண்டுக்கு ஒரு பக்கத்தில் போய் தான் தண்ணி இறங்கணும். அந்த ஒரு பக்கங்கிறது எந்த பக்கம்னா, நிறைய மண் எங்கே இருக்குதோ, எங்கே தண்ணி வந்து மழை பெஞ்ச தண்ணி வெளியே நிற்கவே நிற்காதோ அந்த பகுதியில் அந்த பள்ளம் தெரியணும். தண்ணி கொஞ்சம் தூரத்தில் தண்ணி இருக்கிற இடம் வந்து மேலாக காட்டணும். ரைட்டா, இந்த இடம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம், நீங்கள் செஞ்சுருக்கிற சரியாக தான் செஞ்சுருக்கீங்க. அதில் இன்னும் கொஞ்சம் மண், அந்த பக்கம் மண் போட்டிருக்கீங்க இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் மண் போடணும். அது வந்து போட்டிங்கன்னா அந்த அடித்தண்டு வரைக்கும் ஒரு பாதி குழியும் லேசாக மூடுனது மாதிரி தெரியும். இந்த பக்கம் நல்லா அந்த பக்கத்தில் பெய்கிற தண்ணி இந்த குழியில் ஓடியாந்து விழும். ரைட்டா, அவ்வளோதான், அருமையாக செஞ்சுருக்கீங்க, நன்றி.